கம்பனில் வீரம், மூன்றெழுத்தில் முழுக்காப்பியம் என்று, அதாவது கம்பனில் வீரம் என்ற ஒரு தலைப்பு கொடுத்திருந்தால் கூட நாங்கள் இந்த அளவுக்கு அச்சப்பட்டு இருக்க மாட்டேன். ஆனால் பொது தலைப்பாக ஒன்று கொடுத்திருக்கிறார்கள், மூன்றெழுத்தில் முழுக்காப்பியம். கம்பனில் வீரம் என்றால் ஒரு படலத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு ஒரு மணி நேரம் பேசிவிட முடியும். கம்பனிடத்தில் அவ்வளவு தகவல்கள், தரவுகள், செய்திகள் இருக்கின்றன. ஆனால் இங்கு பொது தலைப்பு மூன்றெழுத்தில் முழு காப்பியம். பேச்சு போட்டியெல்லாம் ஒரு தலைப்பு கொடுத்தார்கள் என்றால் ஒரு காண்டமோ அல்லது இரண்டு காண்டத்தையோ வைத்துக் கொண்டு ஒரு ஐந்து மணித்துளிகள் பேசி தப்பித்துக் கொள்வோம். ஆனால் இங்கு முழு காப்பியம் என்று கொடுக்கவே நாங்கள் முழு காப்பியத்தையும் புரட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த தலைப்பு ஒரு படர்ந்து விரிந்திருக்கக்கூடிய தலைப்பு. இதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட தலைப்புகளைப் போல வரம் என்றோ அல்லது சாபம் என்றோ அல்லது தூபம் என்றோ இவற்றையெல்லாம் பட்டியலிட்டு காட்டிவிட முடியும். ஆனால் கம்பனில் வீரம் என்ற தலைப்பு பட்டியலிட்டு காட்ட முடியாத தலைப்பு. இதையே ஒரு எழுத்து மாறி இருந்தால் பட்டியலிட்டு விட்டிருக்கலாம். எப்படி என்றால், கம்பனில் வீரர் என்று ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார். யாரெல்லாம் கம்பராமாயணத்தில் வீரர்களாக இருந்தார்கள், அவர்களுடைய சிறப்புகள் எல்லாம் என்ன என்று பட்டியலிட்டு காட்டியிருக்கலாம். ஆனால் கம்பனில் வீரம் என்று கொடுத்த பிறகு அதை பட்டியலிட்டு காட்ட முடியாது பெருமக்களே. அதனால் தான் சொல்லுகிறேன், அது ஒரு ஆய்வு தலைப்பு என்று. ஆய்வு தலைப்பு, இங்கு முனைவர் பட்டம் முடித்தவர்கள், இந்த ஆய்வு துறையிலே ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எல்லாம் தெரியும், ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் ஒரு சிக்கலை முன்வைக்க வேண்டும், அப்புறம் அந்த சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டும். இங்கு தலைப்பே சிக்கலாக இருக்கிறது. கம்பனில் வீரம், எங்கிருந்து தொடங்குவது, எப்படி தொடங்குவது என்று சொல்லவே முடியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நன்றாக தெரிகிறது, பாலகாண்டம் தொடங்கி யுத்த காண்டம் வரையில் வீரத்திற்கு பஞ்சமே இல்லை. அவ்வளவு செய்திகள் நானும் பார்த்து பார்த்து எடுத்த குறிப்புகளை ஒழுங்கு செய்ய முடியாமல் தத்தளித்து இருக்கிறேன். அந்த நிலையிலே தான் நான் இருக்கின்றேன். அவ்வளவு குறிப்புகளை, வீரம் தொடர்பான குறிப்புகள் கம்பனிலே நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் கம்பரே சொல்லியிருக்கிறார், ஆசை பற்றி அறியல் அறையலுற்றேன் என்று. அதே தொடரை அவரிடம் கடன் வாங்கி நானும் சொல்லுகிறேன், என்னால் இயன்றவரை முடிந்தவரை அவற்றை சில ஒழுங்குபாடோடு அமைத்து உங்கள் முன்பு சொல்ல இருக்கிறேன். பெருமக்களே, வீரத்தின் மீது கம்பனுக்கு ஒரு அளப்பரிய காதல் இருந்திருக்கிறது போல். அந்த காதல் அப்படி இப்படி என்று சொல்ல முடியவில்லை. நானும் பார்த்திருக்கிறேன் என்னென்ன வீரமெல்லாம் எப்படி இருக்கிறது, அவற்றை எப்படி எந்த அளவுகோலை கொண்டு வீரத்தை அளக்கலாம் என்று சிந்திக்கின்ற பொழுது எனக்கு பல அளவுகோல் கிடைத்தன. ஒரு உண்மையை நான் பகிர விரும்புகிறேன், எனக்கு கிடைத்த அத்தனை அளவுகோலுக்கும் இலக்கிய சான்றுகள் கம்பனிலே கிடைத்தன என்பதுதான் உண்மை. ஒன்று, ஒவ்வொன்றாக தொடங்க இருக்கிறேன். திருக்குறள், ஏன்னா இந்த கம்பராமாயணம் என்று சொல்லுகின்ற போதே திருக்குறளை தள்ளி வைத்து விட்டு கம்பராமாயணத்தை பார்க்க முடியாது. கம்பனை, திருவள்ளுவரை கம்பன் எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய இலக்கியத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இங்கு ஒரு பல வகையான வீரங்களிலே முதல் முதல் வீரத்தை நான் எங்கிருந்து எடுக்கிறேன் என்றால் திருக்குறளில் இருந்து தான் எடுக்கிறேன். திருவள்ளுவர் அருமையாக சொல்லுகிறார், கடை கொட்க செய்தக்கது ஆண்மை, இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். இங்கு ஆண்மை என்ற சொல் வீரத்தை குறிக்கக்கூடியது. சரி, ஆண்மை என்றோடு என்பதோடு திருவள்ளுவர் நின்று விடுகிறாரா என்றால் இல்லை. ஆண்மைக்கு அடுத்து பேராண்மை என்று ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். எது பேராண்மை என்று கேட்டால், பிறன்மனை நோக்காத பேராண்மை என்று சொல்றார். பிறன்மனை நோக்காத பேராண்மை, சான்றோர்க்கு அறனன்றோ ஆன்ற ஒழுக்கு. பெருமக்களே, அப்ப இந்த பிறன்மனை நோக்காத பேராண்மை, அப்போ ஒரு வீரத்தை விட ஒரு படிநிலை மேற்பட்ட வீரம். அந்த வீரத்தை கம்பர் பதிவு செய்திருக்கிறார் என்று நான் சொன்னால் நான் சொல்லாமலேயே உங்களுக்கு புரிந்துவிடும். பிறன்மனை நோக்காத தன்மை ராமனை காட்டிலும் இன்னொருவனுக்கு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா என்பது ஐயம்தான். ஆனால் இதை விட ஒரு சிறப்பான குறிப்பு எனக்கு கம்பராமாயணத்திலே முழு காப்பியத்தை புரட்டுகின்ற போது கிடைத்தது. என்னவென்றால், நாம் எல்லாம் சொல்லுகிறோம் பிறன்மனை நோக்காத பேராண்மை ராமனுக்கு இருந்திருக்கிறது என்று. ஆனால் யுத்த காண்டத்திலே ஒரு அருமையான குறிப்பு வருகிறது. அங்கு ராவணன் அமர்ந்திருக்கிறான், அகம்பன் என்ற ஒருவன் வருகிறான். இந்த அகம்பன் என்பவன் யார் என்றால், ராவணனுடைய உறவினன் கரண் என்ற ஒரு அரக்கன். அந்த கரண் என்ற அரக்கனுக்கு அமைச்சனாக இருந்தவன் அகம்பன். சூர்பனகை தனக்கு முதன் முதல்ல ராமனை எதிர்த்து போரிட வேண்டும் என்று யாரிடம் கேட்டாள் என்றால் கரனிடம்தான் கேட்டாள். அந்த கரனுடைய அமைச்சன் அகம்பன் என்பது அவனுடைய பெயர். அவன் ராவணனை பார்க்க வருகின்ற பொழுது ராவணன் ஒரு வினா எழுப்புகிறான். கரன் ராமனோடு போரிட்ட போது ஒரு உயிர் கூட மிஞ்சாமல் அத்தனை பேரும் அழிந்து விட்டனரே, நீ மட்டும் எப்படி தப்பித்து கொண்டாய் என்று வினா எழுப்புகிறார். எல்லாருமே செத்து போயிட்டாங்க, நீ மட்டும் எப்படிடா வந்த என்று ஒரு வியப்புக்குரிய செய்தி தானே என்று வினா எழுப்புகின்ற போது அந்த அகம்பன் சொல்லுகிற செய்தி நம்மளை உண்மையிலேயே சிலிர்க்க வைக்கிறது. அவன் சொல்லுகிறான், ராமன் சீதையை தவிர பிற பெண்களையே பார்த்தறியாதவன், எனவே அந்த படையின் போது நான் பெண்ணுருவம் கொண்டு அங்கிருந்து தப்பித்தேன். இவர் பெண்ணுருவம் கொள்ளுகின்ற பொழுது யாரோ பெண் தான் போகிறாள் என்று நினைத்து கொண்டு ராமன் தலையை குனிந்து விட்டான், அதனால் அகம்பன் பிழைத்துக் கொண்டான். அப்போ பிறன்மனை நோக்காத பேராண்மையை கடந்து பிற மகளிரையே நோக்காத பேராண்மை கொண்டவன் ராமன் என்பது நமக்கு யுத்த காண்டத்திலே பார்க்க முடிகிறது. இது ஒரு காட்சி. சரி, பேராண்மை. திருக்குறளிலே ஆண்மையை பார்த்தோம், அதற்கு அடுத்த படிநிலை பேராண்மையை பார்த்தோம். பேராண்மைக்கும் அடுத்து ஒரு நிலை இருக்கிறதா என்றால் இருக்கிறது. பேராண்மை என்ப தருக்கன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு என்பது திருக்குறள். பேராண்மை என்ப தருக்கன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு என்றால் என்ன பொருள்? பேராண்மையை பற்றி சொல்லிவிட்டார். சண்டை போரில் தன்னுடைய வீரத்தை முழு அளவிலே காட்டுவது பேராண்மை. ஆனால் அதே போரிலே, பெருமக்களை நன்கு கவனிக்க வேண்டும், அதே போரிலே தன்னுடைய எதிரிக்கு ஏதேனும் ஒரு இடையூறு ஏற்படுகின்ற பொழுது, ஏதேனும் ஒரு தொல்லை ஏற்படுகின்ற பொழுது, அவனால் எதிர் நம்மை எதிர்த்து போரிட முடியாத ஒரு சூழல் வருகின்ற பொழுது அவனுக்கு கருணை காட்டுவதற்கிறதே, அது பேராண்மையை காட்டிலும் உயர்ந்த வீரம் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். அந்த வீரத்தையும் கம்பன் பதிவு செய்திருக்கிறான் என்பதுதான் நமக்கு வியப்பான செய்தி. எங்க பதிவு செய்திருக்கிறான்? ஒரு சொற்றொடர் சொன்னால் உங்கள் அனைவருக்குமே தெரிந்துவிடும், இன்று போய் நாளை வா என்று சொன்னானே. எங்கே நடந்தது? யுத்த காண்டத்திலே முதல் போர் நடக்கிறது. ராவணனுக்கும் ராமனுக்கும் பல்வேறு கட்ட போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிலே தேர்படை அழிகிறது, குதிரைப்படை அழிகிறது, யானைப்படை அழிகிறது. இருந்தாலும் இருவரும் விட்டுக் கொடுக்காமல் போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியிலே ராமனும் ராவணனும் நேருக்கு நேர், இது முதல் போர் தான், கடைசி போர் இல்லை, முதல் போரிலே சந்தித்துக் கொள்ளுகின்ற பொழுது ராவணன் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் இழந்துவிட்டு நிராயுதபாணியாக, அதாவது ராமனை எதிர்த்து போரிட முடியாத சூழலிலே நிற்கின்ற பொழுது ராமன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? ஆலையா உனக்கமைந்தன மாறுதம் மறைந்த பூளையாயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினான். அப்ப இந்த பேராண்மைக்கு மேற்பட்டது ஊராண்மை, அந்த ஊராண்மையை கொண்டவனாகவும் ராமன் திகழ்கிறான் என்பது இந்த காட்சி. சரி, இந்த ஊராண்மை படைத்த, இந்த ஊராண்மை அதாவது கருணை செலுத்தக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய, இரக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மை வெறும் ராமனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை. நாமெல்லாம் வியந்து போகும் அளவிற்கு இன்னொரு மனிதரிடத்திலும் அது இருக்கிறது. அந்த மனிதர் அரக்கரினத்தை சேர்ந்தவராக கம்பன் காட்டியிருக்கிறார். அவர் யார் என்றால் ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன். கும்பகர்ணன் எங்கடா இந்த மாதிரி ஒரு அருள் செய்தான் என்றால், சுக்ரீவனுடைய மகனுக்கும் கும்பகர்ணனுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கதன் என்ன செய்கிறான்? சூள படையோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான். கும்பகர்ணனுடைய தன்னுடைய பெரிய கரங்கள் மூலமாக அங்கதனை அப்படியே தூக்கி விடுகிறார். தூக்குகின்ற பொழுது அங்கதன் தன் கையில் இருக்கக்கூடிய சூளப்படையை இழந்து விடுகிறான். மீண்டும் இதே ஒரு சூழல் தான், கும்பகர்ணனை எதிர்த்து போரிட முடியாத நிலையில் யார் இருக்கிறார்? அங்கதன் இருக்கிறான். இப்ப இந்த நேரத்துல கும்பகர்ணன் என்ன செய்திருக்கலாம்? கையில தான் இருக்கிறான், ஒரே நசுக்கு நசுக்கிருந்தா முடிஞ்சு போச்சு. ஆனால் செய்யவில்லை. மாறாக கும்பகர்ணன் என்ன தெரியுமா செய்தான்? நெய்தலை அழலின் காந்தி என்கின்ற நீலன் தன்னை எய்த்துயிர் பதைப்ப அண்ணான் எற்றினான் இடது கையால் முத்தலை சூளம் போச்சான் வெறுங்கையான் என்று முன்பன். அதாவது எற்றினான் இடது கையால் முத்தலை சூளம் போச்சான் வெறுங்கையான் என்று. ஏன்னா அவன் கையில் இருந்த சூளப்படையை இழந்து விட்டு வெறும் கையோடு அவன் இருக்கிறான் என்பதனால் அவனை விட்டுவிட்டானான். இங்க கும்பகர்ணனுக்கும் ராமனுக்கும் ஒரு போட்டி வைத்தால் என்னுடைய முடிவு என்னமோ ராமனை காட்டிலும் கும்பகர்ணன் தான் அந்த ஊராண்மையிலே சிறந்தவனாக முடிவு கட்ட முடியும். காரணம், சந்தனம் கமழ்வது பெரிய செய்தி இல்லை, ஒரு சேற்றிலே சேறு மனம் வீசுகிறது என்பதுதான் நமக்கு பெரிய செய்தி. ஆக இயல்பாகவே நல்ல முறையிலே வளர்த்தெடுக்கப்பட்ட ராமன் கருணை காட்டுவது பெரிய செய்தி இல்லை. ஆனால் எதற்கெடுத்தாலும் வெட்டு, எதற்கெடுத்தாலும் குத்து. இந்த வெட்டு குத்து என்றால் நம்முடைய வழக்கறிஞர் காந்தி ஐயா அவர்களுக்கு சர்வசாதாரணம். அவருடைய நூலை நாம் ஏற்றுகின்ற நேரத்தில் எத்தனையோ வழக்குகளை அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் எதற்கெடுத்தாலும் வெட்டு, எதற்கெடுத்தாலும் குத்து, இப்படியே பழக்கப்பட்ட ஒரு அரக்கன் ஒரு தன்னை எதிர்த்து போரிட முடியாத ஒரு சூழலிலே ஒருத்தனுக்கு கருணை காட்டியிருக்கிறான் என்றால் அதுதான் சிறந்த வீரம். அந்த வீரத்தையும் கம்பன் பதிவு செய்தார். சரி, இதற்கையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு வீரம் இருக்குமா என்றால் இருக்கிற திருக்குறள்லே ஒரு அழகான குறள், வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. இவ்வளவு நேரம் சண்டை போட்டு வந்த வீரத்தை பற்றி வள்ளுவர் சொன்னார். சரி, என்னமோ சண்டை போடுறவங்க வீரம்தான் பெரிய வீரம் என்று நினைத்து கொள்ளாதே. வில்லேர் உழவர் பகையை காட்டிலும் சொல்லேர் உழவர் பகை பெரியது. இதெல்லாம் வழக்கறிஞர்களுக்கு மிக நல்லாக நன்றாகவே தெரியும். உண்மையிலேயே கொலை செய்தவனை விடுவிக்கவும் அவர்களால் முடியும், கொலையே செய்யாதவனை மாட்டி கொடுக்கவும் அவர்களால் முடியும். அதுதான் சொல்லேர் உழவர் பகைன்னா. வில்லேர் உழவர் பகையை காட்டிலும் கொடியதா சொல்லேர் உழவர் பகைனா உண்மை. அதை வள்ளுவர் பதிவு செய்தார் தன்னுடைய நூல்ல. கம்பருக்கு அதையும் விடுறதுக்கு மனசு வரல. அந்த வீரத்தையும் கம்பன் பதிவு செய்திருக்கிறார். எங்க பதிவு செய்திருக்கிறார்? சொல்லேர் உழவர்களாக அவர் காட்டியிருக்கிறாரா என்றால் காட்டியிருக்கிறார், நிறைய இடங்கள்ல காட்டியிருக்கிறார். ஆனால் இரண்டு குறிப்புகளை மட்டும் உங்கள் முன்பு வைக்க விரும்புகிறேன். ஒன்று, நம்முடைய அருமை நண்பர் ராஜாராம் அவர்கள் பேசுகின்ற பொழுது சாபத்தை பற்றி பேசுகின்றார். அதுல இந்த அகலிகை படலம் என்பது ஒரு மிக முக்கியமான சாபம், அந்த அகலிகைக்கு கிடைத்த சாபம், அதை பற்றி விரிவாக பேசிக் கொண்டிருந்தார். அந்த அகலிகைக்கு கிடைத்த சாபம் அகலிகைக்கு மட்டும் கிடைக்கவில்லை, கூடவே யாருக்கும் கிடைத்தது? இந்திரனுக்கு கிடைத்தது. அல்லது இப்படி மாற்றி சொல்ல வேண்டும், இந்திரனுக்கு கிடைத்தது கூடவே அகலிகைக்கும் கிடைத்தது என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்கும். அந்த இந்திரன் தான் வந்து நடுநிசியிலே முனிவர் வெளியே சென்றிருக்கின்ற நேரத்திலே முனிவர் உருவத்தோடவே அகலிகையை நெருங்குகிறான். தவறான பார்வையிலே நெருங்கி இருக்கின்ற நேரத்திலே தான் கணவன் இல்லை என்பதை அகலிகை உணர்ந்து விட்டால் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழலே அங்கு ஒரு வேறான சூழல் காட்சி அமைகிறது. அந்த நேரத்திலே முனிவர் வந்து விடுகிறார், இந்திரன் தப்பிச்சு போக அகலிகை அங்க மாட்டிக்கொண்டார். அப்ப இந்திரனுக்கு அவர் சாபம் கொடுக்கிறார். அந்த சாபம் கொடுப்பது பெரிய செய்தி இல்லை, ஆனால் அந்த சாபத்தினுடைய விளைவு, அந்த சாபத்தினுடைய தன்மை எத்தகையது என்பது ஒரு இரண்டு சீர்களிலே இரண்டு வார்த்தைகளிலே கம்பன் பதிவு செய்திருக்கிறார். அதுதான் பெரிய செய்தி. அந்த பாடல் அழகான பாடல், தீவிழி சிந்த நோக்கி செய்ததை உணர்ந்து செய்ய தூயவன் அவனை நின்கை சுடுசரம் அணைய சொல்லால் ஆயிரம் மாதக்குள்ள அறிகுறி உனக்கு உண்டாகென்று ஏயினன். இதுவரைக்கும் சரி, அதாவது கதை ஓட்டத்தோடு கதையாக ஓட்டத்தோடு ஓட்டமாக இது சென்று விடுகிறது. அதன் பிறகு அந்த சொல்லேர் உழவர்களுக்கே உரிய சிறப்பை அடுத்து பதிவு செய்திருக்கிறார். பாருங்கள், இவர் சொன்ன சாபம் எல்லாம் அவையெல்லாம் வந்து இயைந்தன இமைப்பின் முன்னம், வந்து இயைந்தன இமைப்பின் முன்னம். ஒரு வில்லேர் உழவன் வில்லை எடுத்து, அதாவது அம்பை எடுத்து வில்லிலே கூட்டி தொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு நேரமாகும்? ஆனால் சொல்லேர் உழவர்களுடைய சொல்லம்பு இமைப்பதற்கு இமைப்பதற்கு முன்பாகவே சென்று சென்றடையும் என்பதை பதிவு செய்திருக்கிறார். இதனால்தான் வில்லேர் உழவர் பகையை காட்டிலும் சொல்லேர் உழவர் பகை பெரியது என்று வள்ளுவனும் சொன்னார். அதை அப்படியே வழிமொழிந்திருக்கிறார் கம்பன். சரி, இன்னொரு சான்று சொல்லுகிறேன் என்றேனே, அது எங்கே என்றால் வாலி. வாலியை பற்றி உங்கள் அனைவருக்குமே தெரியும். என்னுடைய நண்பர் வேடிக்கையாக சொல்லுவார், எங்கள் கல்லூரியில் ஆசிரியர்கள் எல்லாம் வாலிக்கு ஒத்தவர்கள் என்று. ஏன் தெரியுமா? அவர் வகுப்பறையில் நுழைகின்ற பொழுது பாதி பேர் எழுந்து போய்விடுவார். ஆனால் பாதி பலம் குறைந்து விடுகிறது அல்லவா, அதனால் அப்படி சொன்னார். அந்த வாலி எதிரே நிற்கப்பவர்களுடைய ஆற்றலை பாதி எடுத்துக்கொள்ளக்கூடிய கூடியவன். ஆனால் ராவணனையே தன்னுடைய வாளால் சுற்றி தோற்கடிக்க செய்தவன் அத்தகைய வாலி. ராமனே மறைந்திருந்துதான் கொல்ல வேண்டியிருந்தது. அத்தகைய வாலி உலகத்திலே எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம், ஒரே ஒரு இடத்தை தவிர, ஒரே ஒரு மலையை தவிர. ஏன்? அதுதான் சொல்லேர் உழவனுடைய சிறப்பு. ஏனென்றால் அந்த மலையிலே அவன் கால் வைத்தால் அவனுடைய தலை சுக்குநூறாக சிதைத்து விடும் என்று அவன் சாபம் பெற்றிருக்கிறான். அதனால் அந்த இடத்தில் அவனால் நுழைய முடியாது என்று சொல்லுகின்ற பொழுதே அந்த சொல்லேர் உழவர்களுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இந்த வீரத்தையும் கம்பன் பதிவு செய்திருக்கிறான். இதற்கு மேலையும் வீரம் இருக்கா என்றால் இருக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு பாட்டி இருக்கிறார், இலக்கிய பாட்டி. நான் என்று சொல்லுகின்ற பொழுதே உங்களுக்கு எல்லாம் ஔவையாரின் நினைப்புக்கு வந்துவிடும். அவர் ஒரு அருமையான பாடல் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? ஒன்றாக காண்பதே காட்சி, புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரமாம், என்றானும் சாவாமல் கற்பதே கல்வி, தனை பிறர் ஏவாமல் உண்பதே ஊன் என்பது அந்த பாடல். அதுல இந்த இரண்டாவது அடியை கவனிக்க வேண்டியிருக்கிறது, புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரமா. இது அடுத்த ஒரு வகையான வீரம். இந்த வீரத்தையாவது கம்பன் விட்டு வைத்திருக்கிறானா என்றால், பெருமக்களே, ஏமாற்றத்தை தான் கம்பர் எனக்கு கொடுத்தார். இந்த வீரத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இந்த புலனைந்தும் வெல்லுதல் என்பது அவ்வளவு கடினமானதா என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையிலே கடினமானதுதான் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் என்ன செய்தான்? தவம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். புலனைந்தையும் அடக்கி ஒடுக்கி தவம் செய்து எப்படியாவது பெரிய ஆளாக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்க ஒரு பெண்மணி நடந்து வருகிறார். இவன் கண்ண பார்க்கிறான், ஆஹா, இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கே, நம்ம பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாமா என்று நினைக்கிறான். உடனே மனசு சொல்லுது, ஏய், நீ எல்லாமே விட்டு போட்டு தவம் செய்வதற்காக வந்திருக்கிறாய், இப்படி நினைக்கலாமா என்ற உடனே, அடடா, நம்ம தவறி விட்டோமே என்று ஒரு துணியை எடுத்து தன்னுடைய கண்ணை அவன் கட்டி கொண்டான். மறுநாள் தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்ப பெண்ணை பார்க்க முடியாது அல்லவா, ஆனால் ஒரு சலங்கை ஒலி கேட்கிறது. அப்ப காதுல கேட்குது, ஆஹா, அந்த பொண்ணு நேத்து பார்த்த பொண்ணுதான் வந்திருக்கா போல இருக்கு என்று மீண்டும் தன்னுடைய நிலையிலிருந்து இழந்து விட்டா, இறங்கி வந்து விட்டான். அதை உணர்ந்த பின்பு காதுக்கும் எந்த ஒலியும் கேட்க முடியாத அளவுக்கு அங்கேயும் ஒரு துணியெல்லாம் நல்லா வைத்துக் கொண்டு கட்டி கொண்டான். மூன்றாவது நாள் அவன் முயற்சி செய்கின்ற பொழுது ஒரு மல்லிப்பூ வாசனை வருகிறது. அந்த நேரத்துல இந்த மல்லிப்பூ அந்த பொண்ணு தானே வச்சிட்டு இருந்தா, இன்றைக்கு அந்த பொண்ணே தான் வந்திருப்பாளோ என்று அவன், அட்டா, இது என்னடா தொல்லையா போச்சுன்னு சொல்லி ஒட்டுமொத்த முகத்தையும் தலையையுமே இந்த தலைக்கவசம் அணிவது போல எந்த ஒரு தொல்லையும் வர முடியாத அளவுக்கு மூடிக்கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நான்காவது நாள் அதே நேரம் ஏற்படுகின்ற பொழுது, இப்பொழுது அவனுக்கு மூக்கினால் தொல்லை இல்லை, கண்ணினால் தொல்லை இல்லை, காதினால் தொல்லை இல்லை, இவற்றையெல்லாம் தாண்டி மனசு நினைத்துதான் அந்த பொண்ணு நேரத்துக்கு வந்திருப்பாளா என்று. இதுதான் புலனைந்தும் வென்றாந்தன் வீரம் என்று சொல்லு. எந்த தொல்லையுமே இல்லை என்றாலும் உள்ளுக்குள்ளே ஒருவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான், அவன் வேறு யாரும் இல்லை, நம்முடைய மறு உருவம் தான், அவன் தொல்லை கொடுத்து கொண்டிருப்பான். வெளியே இருக்கக்கூடிய தொல்லையை வென்றாலும் வென்றுவிட முடியும், உள்ளே இருக்கிற தொல்லையை வெல்லுதல் என்பது அவ்வளவு கடினமான செய்தி. அத்தகைய ஆற்றலாளர்களை கம்பன் பல்வேறு இடங்களிலே பதிவு செய்திருக்கிறான். அது வசிட்டனாக இருக்கட்டும், விஸ்வாமித்திரராக இருக்கட்டும், அகலிகையினுடைய கணவராக இருக்கட்டும், அகத்தியராக இருக்கட்டும், இப்படி தண்டகவனத்து முனிவர்களாக இருக்கட்டும், இத்தனை முனிவர்களும் தங்கள் ஐந்து புலன்களையும் அடக்கியவர்களாக காட்டியிருக்கிறார். அதில் இந்த விஸ்வாமித்திரரை பற்றி சொல்லுகின்ற குறிப்பு மிக அழகாக இருக்கிறது. அதுவும் பாலகாண்டத்திலே அதை பதிவு செய்திருக்கிறார். அரசவையிலே அரசன் அமர்ந்திருக்கிறான், விஸ்வாமித்திரர் உள்ளே நுழைக்கிறார். கம்பனுக்கு எப்பொழுதுமே ஒரு பழக்கம் உண்டு, யாரையாவது புதியதாக நுழைத்தால் அவருக்கு ஒரு அறிமுக உரை கொடுப்பார். எப்படி இங்கு ஐயா அவர்களுக்கு தமிழ்நீதி விருது கொடுக்கின்ற பொழுது அவருக்கு தகுதி பட்டயம் நாம் படித்து வழங்கினோமோ, என்னுடைய பொழிவுக்கு முன்பு என்னை பற்றி ஒரு குறிப்புகளை எப்படி வழங்கினார்களோ, இந்த பழக்கத்துக்கெல்லாம் ஒருவேளை கம்பன் தான் முன்னோடியா இருந்திருப்பானோ என்னவோ, அப்படி ஒரு அறிமுகத்தை அவர் கொடுப்பார். அப்படி விஸ்வாமித்திரருக்கு அவர் கொடுக்கக்கூடிய அறிமுகம் என்ன தெரியுமா? மடங்கள் போன்று மொய்மினான் முன்னர் மண்ணுயிர் அடங்களும் உலகம் வேறு அமைத்து தேவரோடு இடம் கொள் நான்முகனையும் படைப்பன். அவனுடைய ஆற்றல் பாருங்கள், இந்த புலனைந்தையும் அடக்கியதனால் வந்த ஆற்றல் பாருங்கள். நான்முகனையும் படைப்பன்னா என்ன பொருள்? நாம உலகத்திலேயே உலகத்தையே படைத்தும் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் படைத்துக் கொண்டிருப்பது யார்? புராணத்தின் அடிப்படையில பார்க்கின்ற போது பிரம்மன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய பிரம்மனையே படைக்கக்கூடிய ஆற்றலாளனாக இருக்கக்கூடிய ஒருவன் தான் விஸ்வாமித்திரன் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுடைய பேராற்றல் நமக்கு தெரிய வரும். இதுதான் அடுத்த புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரமாம் என்ற ஔவையார் சொன்னார்களே, அந்த வீரத்தையும் இப்படி பல இடங்களிலே கம்பன் பதிவு செய்திருக்கிறார். இதற்கடுத்து சங்க இலக்கியத்திலே ஒரு அருமையான வீரம் உண்டு. சங்க இலக்கியத்திலே பயிற்சி கொண்டவர்கள், சங்க நூல்களிலே படித்தறிந்தவர்களுக்கு இந்த வீரம் புதிய வீரம் கிடையாது. அதுவும் பாரியை பற்றி சொல்லுகின்ற பொழுது கபிலர் மிகச்சிறப்பாக இந்த சொல்லை பயன்படுத்தியிருப்பார். அப்படி என்னடா அந்த வீரம் என்றால், அந்த பழங்காலத்திலே ஒரு நடைமுறை உண்டு. இந்த நிமித்தம்லாம் பார்ப்பார்கள். இந்த முல்லைப்பாட்டிலே விரிச்சி கேட்டல் என்று ஒரு பண்பு உண்டு. தலைவன் வருவானா வரமாட்டானா என்று அறிந்து கொள்ளாமல் தவித்து கொண்டிருப்பாள் தலைவி. அதை அறிந்து கொள்வதற்காக தோழியர் பெருமக்கள் எல்லாம் போவார்கள். காதிலே கேட்கின்ற முதல் சொல் நல்ல சொல்லாக இருந்தால் தலைவன் வந்து விடுவான், அல்ல சொல்லாக இருந்தால் தலைவன் வருவது தாமதமாகும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இது விரிச்சி கேட்டல் என்பது இலக்கியத்தில். இது வீரத்துக்கே ஒன்று உண்டு. இதே போலதான் நிமித்தம் பார்ப்பார்கள். அங்க உன்னத்து மரம் என்று ஒரு மரம் உண்டு. அந்த மரம் பூத்து குலுங்கி சிறப்பாக இருந்தால் அந்த மன்னன் அந்த போரிலே கட்டாயம் வெற்றி பெறுவான் என்று பொருள். ஒருவேளை அந்த உன்னத்து மரத்துக்கு யாராவது தண்ணீர் ஊற்றாமல் விட்டு விட்டாலோ அல்லது சரியாக வெயில் படாமல் விட்டு விட்டாலோ என்ன ஆகும்? வாடி பூக்கள் எல்லாம் உதிர்ந்து இலையெல்லாம் உதிர்ந்து காட்சி அளிக்கும். அப்படி காட்சி அளிக்கின்ற பொழுது அந்த வீரன் அந்த தலைவன் போருக்கு சென்றால் அவனுக்கு கட்டாயம் தோல்விதான் ஏற்படும் என்பது ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த நம்பிக்கையை முறியடித்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் பாரி. அதனாலதான் பதிற்றுப்பத்திலே கபிலர் என்ன சொல்லியிருப்பார்? புன்கார் உன்னத்து பகைவன் எம் கோ புலர்ந்த சாத்தின் புலராயிகை மலர்ந்த மார்பின் மாவன் பாரி என்று சொல்லுவார். அந்த உன்னத்து மரம் வாடி இருந்த போதும் கூட அதை பற்றி கண்டுகொள்ளாமல் வெற்றி வாகையை சூடி வந்த ஒரு பெருமகனார், ஒரு வீர திருமகன் ஒருவன் நம் நாட்டிலே இருந்திருக்கிறான் என்றால் பாரி. அந்த சங்க இலக்கிய வீரத்தையும் தன்னுடைய காப்பியத்திலே அடக்கியிருக்கிறார் கம்பர். எந்த இடத்தில் அடக்கியிருக்கிறார் என்றால், ஆரண்ய காண்டத்திலே கரண்வதை படலம் வருகிறது. இந்த கரண் இவருக்கு முன்பே நான் அறிமுகம் கொடுத்தேன். சூர்பனகை மூக்கரியப்பட்டு வருகின்ற பொழுது ராமனை எதிர்த்து போராட முதலிலே உதவி யாரிடம் கேட்கிறார் என்றால் கரணிடத்தில் தான் கேட்கிறார். அந்த கரண் போர் செய்ய வருகிறான். இந்த கம்பராமாயணத்தை நீங்கள் பார்க்கின்ற போது இரண்டு கூறுகள் உண்டு. ஒன்று, கம்பரே நேரடியாக ஒரு பாத்திரத்தை வீரன் வீரன் வீரன் என்று சொல்லிக் கொண்டு வருவார். இன்னொன்று, இந்த கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிற கதாபாத்திரங்கள் ஒரு தலைவனையோ அல்லது வீரர்களையோ வீரன் வீரன் என்று சொல்வது போல் அமைந்திருக்கும். கரணை பற்றி கம்பர் எங்குமே தொடக்கத்திலே வீரன் என்று சொல்லவில்லை. எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், அகம்பன் என்ற அவனுடைய அமைச்சன் மூலமாகத்தான் வீரன் என்று அறிமுகப்படுத்துகிறார். அதுவும் எப்படின்னா, வீரருள் ஆண்மை வீரன், சாதாரண வீரன் இல்லை, வேந்தருள் வேந்தன் மன்னர் மன்னன் என்று சொல்லுவோமே அது போல வீரருள் ஆண்மை வீரன் என்று சொல்லுவார் சொல்லியிருக்கிறார். சரி, ஏன் வீரருள் ஆண்மை வீரன் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அடுத்த வரியிலே அதற்கான காரணம் தெரிகிறது. வெவ்வியர் ஆதல் நன்றே வீரரில் ஆண்மை வீர இவ்வயின் உல ஆம் தீய நிமித்தம் என்று இயம்பலுற்றான். இங்கே நம்முடைய கொடி மேல காக்கையெல்லாம் இறந்து இறந்து விழுகின்றன. நம்ம பக்கம் திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்து கொள்கின்றன, நம்முடைய குதிரைகள் எல்லாம் திடீர் திடீரென்று இறந்து படுகின்றன, இப்படி தீய நிமித்தங்கள் பல இருக்கின்றன, போருக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்ற போதும் கரண் அதை உதாசீனப்படுத்தி விட்டு போருக்கு செல்லுகிறான். இப்படி தீய நிமித்தங்கள் இருக்கின்ற பொழுது கூட நிமித்தங்களையும் நம்பாமல் தன்னுடைய ஆற்றலை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சங்ககால வீரத்தையும் கம்பன் பதிவு செய்திருக்கிறான். இப்படி பல வகையான வீரங்களை கம்பன் பதிவு செய்திருக்கிறான். சரி, யாரையெல்லாம் வீரன் என்று சொல்லுவோம்? வீரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை நாம் வீரன் என்று சொல்லுவோம். அப்ப கம்பர் யாரையெல்லாம் வீரன் என்று சொல்லியிருக்கிறார்? நீங்கள் நம்ப மாட்டீர்கள், பார்க்கிறவர்கள் எல்லாரையும் வீரன் என்றுதான் சொல்லியிருக்கிறார். பார்க்கிற எல்லாரையும் வீரன் என்றுதான் சொல்லியிருக்கிறார். எல்லாரையும் என்றால் பெரும்பான்மையானவரை. நம் கம்பராமாயணத்திலே ஒரு 1000 பாத்திரங்கள் இருக்கிறது என்றால் குறைந்தபட்சம் 800 பாத்திரங்கள் வீர பாத்திரங்களாகத்தான் கம்பன் படைத்திருக்கிறான். அதாவது இந்த கம்பனுக்கு ராமன் மீது ஒரு அதீத பற்றுதல் உண்டு. நீங்கள் இப்ப இது உறுதியாக சொல்லுகிறேன், கம்பராமாயணத்திலே நீங்கள் எந்த பக்கத்தை வேணாலும் வேண்டுமென்றாலும் புரட்டி பாருங்கள், சம்பந்தமே இல்லாமல் எந்தவித முன் அதாவது முன் விளக்கமும் பின் விளக்கமும் இல்லாமல் மொட்டையாக வீரன் வந்தான், வீரன் சென்றான், வீரன் உண்டான் என்று குறிப்பு கம்பன் கொடுத்திருந்தால் அந்த வீரன் யார் தெரியுமா? ராமன் தான், வேற யாருமே கிடையாது. இந்த ஒரு சிறப்பு கம்பராமாயணத்திலே ஒருவருக்கு உண்டு என்றால் அது ராமனுக்கு மட்டும்தான். அதே போல இலக்குவனுக்கு ஒரு சிறப்பு உண்டு. எங்கேயாவது சம்பந்தமே இல்லாமல் இளைய வீரன் இளைய வீரன் என்று கம்பர் பதிவு செய்திருந்தால் அது இலக்குவனை மட்டும்தான் குறிப்பிடுமே தவிர வேறு யாரையும் இந்த சொற்களால் நம்முடைய கம்பர் காட்டியதே இல்லை, அறிமுகப்படுத்தியதே இல்லை. தாடகை வடைப்படத்திலே முதல் முதலாக பாலகாண்டத்திலே நாம் தொடங்குகிறோம். பல படலங்களை பார்த்து வருகின்ற பொழுது கூட ராமனை கம்பர் வீரன் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடம் எங்கே என்றால் அது தாடகை வடைப்படலம் தான். அதற்கு முன்பு வரை ராமனை வீரன் என்றே சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? கள்ளி தாடகை போர் நடந்து கொண்டிருக்கிறது, கல்லெல்லாம் தூக்கி தூக்கி எறிகிறாங்க, இவர் வில்லை கொண்டு அதை அவர் தடுக்கிறார். கள்ளின் மாரியை கைவகுத்தால் அது வில்லின் மாரியின் வீரன் விளக்கினான். முதல் அறிமுகம் இது. அதே பாலகாண்டத்தினுடைய கடைசி படலம் பரசுராம படலம், அங்கேயும் வீரன் என்பதை பதிவு செய்கிறார். பரசுராமனோடு எதிர்த்து போராடுகின்ற பொழுது அவர் வென்றிவில் தருக என்ன கொடுத்தனன் வீரன் கொண்டு. இந்த இடத்துல வீரன் கொண்டுனா யார் கொண்டு? ராமன் கொண்டு என்பது நமக்கு புரிய சொல்லாமலேயே தெரியப்படுத்துகிறது. இப்படி பல இடங்களிலே வீரன் வீரன் வீரன் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அது ராமன் ராமன் ராமன் என்றே நாம் திருத்தி படித்துக் கொள்ளும் அளவுக்கு ராமனுடைய வீரத்தின் மீது கம்பர் அக்கறை செலுத்தியிருக்கிறார். ராமன் மட்டும்தான் வீரனா என்றால் இல்லை. அடுத்து கரண்வதை படலத்திலே படை, நான் சொன்னேன்ல பார்க்கிற எல்லாரையும் வீரன் என்று சொல்லுகின்ற பண்பு ஒரு தன்மை யாருக்கு இருந்திருக்கிறது? கம்பனுக்கு இருந்திருக்கிறது. வெறும் தலைவர்களை மட்டும் புகழ்வது என்பது ஒரு நிலை, ஆனால் தலைவர்களை கடந்து படையிலே இருப்பவர்களையும் அடையாளப்படுத்தி காட்டுவது ஒரு நிலை. அதை கம்பர் மிகச்சரியாகவே செய்திருக்கிறார். படையில் இருப்பவர்களை பார்த்து சொல்லுகிறார், வள்ளிய குழாங்களோ மழையின் ஈட்டமோ ஒளிவ தொகுதியோ ஓங்கும் ஓங்கலோ அல்லமற்றிற் அரிகளின் அணிகமோ என பல்பதினாயிரம் படை கை வீரரே. அங்கு 16,000 பேர் இருக்கிறார்கள். கம்பனுடைய பார்வையிலே அந்த 16,000 பேருமே வீரர்களாகத்தான் தெரிகிறார்கள். ஒன்று, சரி இவங்க எல்லா படையில் இருப்பவர்கள், அப்ப படைத்தலைவர்கள் அவர்களும் வீரர்களாகத்தான் தெரிகிறார். அதனால் தான் உடைந்தார்களை நகை செய்தனர் உருள் தேறினர் உடனாய் அடைந்தார் படைத்தலை வீரர்கள் என்று சேனாதிபதிகளையும் வீரர்கள் என்று காட்டியிருக்கிறார் கம்பன். அடுத்து அடுத்த படலத்துக்கு அடுத்த காண்டத்துக்கு வருகிறோம். கிட்கிந்தா காலம் வாலிவதை படலம் இல்ல வாலிவதை படலம் இல்ல கரண் வதை படலத்திலேயே முன்பு அகம்பன் மூலமாக கரணை வீரன் என்று சொல்லிய கம்பன் பின்னர் தன்வாயாலேயே கரணை வீரன் என்று சொல்லுகிறார். எங்க எப்படி சொல்லுகிறார்? கடும் கரன் என பெயர் படைத்த கடல் வீரன் என்று பதிவு செய்திருக்கிறார். கரன் என்பவன் ஒரு அரக்கன். இந்த கம்பன்ல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, கதாநாயகனையும் பார்த்து வீரன் சொல்றாரு, வில்லனை பார்த்தும் வீரன்றார். இப்ப நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து எதுடா வீரம், எது சிறந்த வீரம் என்று எப்படி நாம் தீர்மானிப்பது என்ற ஒரு சிக்கலை மிக அழகாக உருவாக்கி வைத்திருக்கிறார் கம்பன். இது கரன். கரன் என்பவன் அரக்கன், அரக்கனை சொல்லிட்டார். அடுத்தது ராவணனுடைய கூட்டாளி மாரீசன். அந்த மாரீசன் வாழைப்படலத்திலே விராதன் என்ற ஒரு அரக்கனை கம்பர் வீரன் என்று சொல்லுகிறார். வெய்யோர் யாரே வீர விராதன் துணை வெய்யோர் என்று பதிவு செய்கிறார். சரி, ஒரு வாலி சுக்ரீவன், இவங்களாச்சும் அரக்கர்கள். வாலியும் சுக்கிரவர்களும் யாரு? குரங்கு இனம், விலங்கு இனம். இந்த விலங்கினத்திலே இருக்கக்கூடியவர்களையும் பார்த்து வீரர்கள் என்று பதிவு செய்திருக்கிறார் கம்பர். அது எங்க தெரிகிறது என்றால் வாலிவதை படலத்திலேயே தெரிகிறது. வீரத்திரளோர் இவை என்ன விளம்பும் வேலை. இங்க தொடங்குகின்ற போதே வீரத்திரளோர் என்று சொல்லுகின்ற பொழுதே வாலியும் சரி சுக்ரீனமும் சரி இருவருமே கம்பர் பார்வைக்கு வீரர்களாகத்தான் தெரிந்திருக்கிறார்கள். அடுத்து சேனாதிபதிகளையும் வீரர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அனுமனை பார்த்தும் வீரன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நல்ல உயர்ந்த உருவத்திற்கு மாறுகிறார் அனுமன். அப்பொழுது என்ன சொல்லுகிறான்? வீங்கிய வீரன். அவ்வளோனா சுருங்கி இருந்தானா வீரன். கொஞ்சம் நல்ல நெடுந்த உயரத்தை எடுத்த உடனே கம்பர் சொல்லுகிறார், இந்த பலூன்லாம் பார்த்துருக்குறோம் இல்லையா, நம்ம வாங்குகின்ற பொழுது சின்னதாக வீரனின் பொதுவரத்தை சார்ந்து தன்னுடைய வாழ்நாளை உழித்துக் கொள்ள வேண்டும் என்று ராமனிடம் சரணடைகின்றான். அதை பொறுத்தவரை அவனுக்கு அதுதான் அறம். கரணை பொறுத்தவரை தன்னுடைய தங்கை சூர்பனகை ஒரு ஆபத்தில் இருக்கிறாள், அவளை காப்பாற்ற வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்று ஒரு கொள்கை பிடிப்போடு போர் புரிந்தான். அவனை பொறுத்தவரை அது அறம். அந்த அறத்திலிருந்து எந்த நாளுமே யாருமே என்ன ஆகியதில்லை, பின்வாங்கவே இல்லை. இந்த கொள்கை பற்று யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களைத்தான் கம்பர் வீரம் என்று பதிவு செய்திருக்கிறார். சரி, இதுல எங்கேயுமே நான் முன்பு சொன்னேன், வாளையும் வில்லையும் எடுக்காதவர் என்று இந்த குறிப்போடு நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். நான் ஏறத்தாழ நான் எண்ணிய வரையிலேயே 200 இடங்களுக்கு மேல வீரன் வீரன் வீரன் என்று ராமனை கம்பர் குறித்திருக்கிறார் கம்பராமாயணத்துல. ஆனால் முழுக்க எல்லா பாடலுமே படிக்கவில்லை. ஆனால் நான் படித்த பாடல்கள் வரை குறைந்தபட்சம் 200 இடத்துல வீரன் வீரன் என்று குறித்து விடுகிறார். ஆனால் இந்த ராமனை காட்டிலும் ஒரு சிறந்த வீரன் கம்பராமாயணத்தில் இருக்கிறான். அவன்தான் பரதன். இதனுடனே கேட்கலாம், பரதனா? அவன் எந்த இடத்துல சண்டை போட்டான், எந்த இடத்துல தன்னுடைய வீரத்தை காட்டினான், எந்த இடத்துல மல்லு கட்டினான் என்று நீங்கள் கேட்கலாம். பெருமக்களே, நான் சொன்னேன், கோசல நாட்டை பற்றி வருணனை செய்கின்ற பொழுது கம்பர் ஒரு அருமையான வரியை கொடுத்திருப்பார். வன்மை இல்லை ஒரு வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால். எதிரி இல்லாமல் இருக்கின்ற பொழுது எப்படி தன்னுடைய வீரத்தை காட்ட முடியும்? அதற்காகவே அவன் வீரன் இல்லை என்று பொருள் இல்லை. எதிரி என்று ஒருவன் இருந்தால்தான் வீரத்தை காட்ட முடியும். ஆனால் கம்பனுடைய செய்தியிலே அவனுக்கு ஒரு எதிரி இருந்திருக்கிறான். அந்த எதிரி வேறு யாரும் இல்லை, அவனுடைய மனம்தான். ஏன் அவனுக்கு பதவி கிடைக்கிறது? பதவி கிடைத்த உடனேயே பதவி சுகத்தை அனுபவித்து இருக்கலாம். ஆனால் அண்ணனை போய் பார்க்கிறான். ஒன்னு, ரெண்டு, 14 ஆண்டுகள் கழித்து நீ திரும்பி வர வேண்டும், இல்லை என்றால் தீயில இறங்குவேன் என்று சொல்லுகிறான். இந்த இடத்துலதான் நம்ம பார்க்கணும், சீவக சிந்தாமணியிலே ஒரு அருமையான ஒரு குறிப்பு இருக்கும். அந்த நாட்டை ஆட்சி புரிகின்ற அரசன் என்ன செய்வான், தன்னுடைய மனைவியின் கொண்ட காதலின் பேரில் தன்னுடைய அமைச்சனுக்கு அரசாங்கத்தை கொடுத்து விட்டு காட்டுக்கு போயிடுவான். ஆனா அந்த அமைச்சன் பதவியில வந்த பிறகு எங்கு மீண்டும் அந்த அரசன் வந்து நம்முடைய ஆட்சி பொறுப்பை கேட்டு விடுவானோ என்று கருதி காட்டிலே மிக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அரசனை தேடி போய் கொண்டு விடுவான். இது நம்ம எங்க பார்க்கிறோம்? சீவக சிந்தாமணியை பார்க்கிறோம். அப்போ பதவி ஆசை, அந்த பதவியினுடைய போதை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இந்த காட்சியின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சீவக சிந்தாமணியிலே அந்த அமைச்சன் செய்த செயல் போல் அல்லாமல் 14 ஆண்டுகள் அரசாண்டாலும் அந்த போதைக்கு உட்படாமல் அர்ணன் வரவில்லை என்றால் தீயிலே புக வேண்டும் என்று எண்ணினானே அந்த பரதனுடைய நிலை பல்வேறு மடங்கு உயர்ந்திருக்கிறது. சரி, இதன் மூலம் மட்டும் பரதனை வீரன் என்று சொன்னால் நம்ப முடியுமா என்று நீங்கள் வினா எழுப்புவது தெரிகிறது. அவனுடைய இலக்குவன் மிக அருமையாக ஒரு இடத்திலே பதிவு செய்கிறான். எங்கே பதிவு செய்கிறான்னா, மாயா சீதை படலம் என்று யுத்த காண்டத்திலே ஒன்று. சீதையை போன்ற ஒரு உருவத்தை உண்டாக்கி சீதையை வெட்டிவிட்டு அனுமன் எதிரிலே அங்கத இந்திரஜித்து சொல்லுவான். என்ன சொல்லுவான்? சீதையை இப்பொழுது கொன்றுவிட்டேன், இத்தோடு அயோத்திக்கு போக வேண்டும், அயோத்தியில் இருக்கக்கூடியவர்களாம் கொண்டு விட வேண்டும் என்று சொல்லுவான். அதை கேட்ட அனுமன், அவனுக்கு முன்பு நாம் அயோத்தி சென்று காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்திலே லட்சுமணன் ராமன் பயப்படுவான். ஐயோ, உண்மையிலே இந்திரஜித் அயோத்தி போயிட்டானா என்ன ஆகும்ட்டு. அப்பொழுது லட்சுமணன் சொல்லக்கூடிய சொற்கள் இருக்கின்றனவே, அது காட்டும் பரதன் எவ்வளவு பெரிய வீரன் என்று. என்ன சொல்லுகிறான்? தீ கொண்ட வஞ்சன் வீச திசைமுகன் பாசம் தீண்ட வீ கொண்டு வீழ யானோ பரதனும். இந்த இந்திரஜித்தால ரெண்டு முறை வீழ்ந்து பட்டவன் யாரு? இலக்குவன். அங்க அயோத்தியில இருக்கிறவன என்ன போல நினைச்சுக்கிட்டியா? அங்க இருப்பது பரதன். பரதன் முன்பு இந்திரஜித்து கட்டாயம் தோல்விதான் உருவான் என்று அவனுடைய வீரத்தை மிக அருமையாக காட்டக்கூடிய ஒரே ஒரு இடம் கம்பராமாயணத்தில் இருக்கிறது என்றால் அது மாயாச்சீதை படலம் தான். ஆக கம்பனில் வீரம் என்ற ஒரு ஆய்வு நாம் எடுக்கின்ற பொழுது கம்பன் கண்ணில் படுபவர்களெல்லாம் வீரர்கள் தான். காரணம், யார் ஒருவர் இடத்தில் கொள்கை பற்று இருக்கிறதோ, யார் ஒருவர் இடத்தில் கொள்கை பற்று இருக்கிறதோ, அவர்கள் அந்த எந்த ஒரு இடர் வருகின்ற பொழுதும் உயிரே போகிறது என்று தெரிந்தாலும் அந்த கொள்கை பற்றிலிருந்து பின்வாங்காமல் இருக்கின்ற அத்துணை பேரும் வீரர்கள் தான், அத்துணை பேரும் வீரத்தை கொண்டவர்கள் தான் என்பதை கம்பராமாயணம் இத்தனை பாத்திரங்கள் மூலமாக உறுதி செய்கிறது. எனவே ஒரு மணி நேரத்தில் பேச்சை முடிக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில், அந்த கொள்கை உறுதியில் நான் இத்தோடு என்னுடைய பொழிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.